கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாமும் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. மனிதனை பூவாயாசிக்கிறேன், உணர்வுகளை நேசிக்கிறேன், உனைத்தானே உயிரா சுவாசிக்கிறேன். எனக்குள்ளே உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு, அடி மௌனம் வேண்டாம், கண்மணியே ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள்ளில்லை, துணைத்து விட்டேன், நீ என்னை மீட்டுக் கொடு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி.